శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతార్యవర్యో మే సన్నిధి వాగ్వృద్ధి పర్యంతాయ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహ ప్రతాంతరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. అరుణ దేశికమే ఎంకల్తో కవితార్కిక సింగమే వహది అర్వాళ్వరు இருகையெங்கும் பிறைக்கும் விண்ணப்பம் ஒன்று கேளாய் உருவமனக்கென கருளாய் என்னும் உள்ளமும் தொண்டரையே. சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப சோதயத்துல அஞ்சாவது அங்கம் நாம இப்ப பார்த்து கொண்டிருக்கோம். இதுல டம்பனும் தர்ப்பனும் ஒரு வாக்குவாதம் பண்ணின்றதை நம்ம போன வாரத்துல நாம பார்த்தோம். இப்ப கடைசியில இவ ரெண்டு பேருமே புரிஞ்சுட்டா ஒருத்தர் ஒருத்தர் நாம ரெண்டு பேருமே மகாமோகனுடைய ஒரு மகாமோகனுடைய கட்டளையின் பேர்ல அவன் இட்ட கட்டளைய நிறைவேற்றுவதற்காக செய்கிறவர்கள் தான் நாம ரெண்டு பேரும்னு அவன் வந்து திருமணம் பண்ணிட்டான். அது என்ன அதை பத்தி சொல்ற ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டார். என்னன்னா இப்படி எதிரெதிர பேசுறதுக்கு யாருக்கு இவ்வளவு தூரம் இருக்கும், இந்த சாமர்த்தியம் யாருக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். என்ன தர்ப்பம் சொல்றான், தர்ப்பம் சொல்றதுக்கு தண்டம் சொல்றான், தண்டம் சொல்றதுக்கு அதுக்கு என்ன சொல்றான், அசூய சொல்றான், இப்படி எல்லாம் வந்து இது ஒரு பெரிய ஒரு சந்தேகம் வருது. அப்ப தர்ப்பம் நினைக்கிறான், மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். நூனமயம் ஆரியகா டம்பா, இது டம்பன் தான், வேற யாரும் இருக்க முடியாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டோம். குகனா இவளும் பார்த்தோம்னா டம்பனுடைய மனைவி குகனதான் என்று தீர்மானம் பண்ணிட்டான். அன்னேஷாம் ஈதிருஷம் சாரித்திரம் அதிவதனம் வா சம்பவதி, அன்னேஷாம் ஈதிருஷம் சாரித்திரம் அதிவதனம் வா சம்பவதி. நீதி பேருக்கு டம்பன் தவிர புகனை தவிர நீதி பேருக்கு இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் பேச முடியாது. ஈதிருஷம் சாரித்திரம் இவ்வளவு தூரம் இப்படி ஒரு நடத்தையும் இருக்காது. அதோட அதிவதனம் எவ்வளவு திமிரா வார்த்தை பேசுறதும் இந்த மாதிரி கர்வமா வார்த்தை பேசுறது, இந்த தம்பதிக்கு பண்றது அதிவதனம் அதிகா பேசுறது எல்லாம் வந்து வேற யாருக்கும் சம்பவிக்காது, இவங்களுக்குதான் சொல்லிருக்க. ஆகையால ததேத்தது அஸ்மத் பந்தபூத்தம் அபியுபகமயாமி, சரி இவா ரெண்டு பேரும் நம்மளுடைய பந்தபூத்தால் தான், நம்மளுடைய உறவினர்கள் தான், ஆகையால நாம அப்படியே ஏற்றுக்கொள்வோம், இவாட அப்படியே நாம நினைச்சுப்போம் என்று தீர்மானம் பண்ணிட்டு இது மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். மனசுக்குள்ள நினைச்சிட்டு வெளியில சொல்றான். பகவதி விஸ்வவேதினி யுக்தி சித்தம் மிக கிமபி பகவத்தை நிவேதையாமி. இந்த அசூயத்தை ஒண்ணுமே கிடையாது, ஆகையால அவளை பார்த்து சொல்ற பகவதி விஸ்வவேதினி லோகம் மொத்தம் தெரிஞ்சவளாக இருந்துட்டு இருக்கீங்க, ஒரு விஷயம் நான் சொல்றேன் கேட்டுக்கோ அப்படின்னு. யுக்தி சித்தம் மிக கிமபி பகவதி நிவேதையாமி, யுக்தி சித்தமாக இருக்கிற ஒரு விஷயம், அந்த விஷயத்த பகவதி நிவேதையாமி உன் பொருட்டு நான் இப்பொழுது சொல்றேன் என்று சொல்ற. பரதநகரண பிரவீண பாவ குடிலமதி புகனைவ சேயமாரியாம் பசுவத பரிசேஷ நாம யஜ்ஞாம் ஸ்வயமேவடம் பயேஷாம் பரதநகரண பிரவீண பாவ குடிலமதி. இவள் யாரு என்று கேட்டோம்னா இவள் குடிலமதி, குட்டிலமத்தியாக இருந்துட்டு இருக்கிறதுனால பரதனஹரண பிரவீண பாவா. பரதனஹரணம் அசலாருடைய தனத்தை ஹரணம் பண்றதுல ஐயா பரதனஹரண பிரவீண பாவா அப்படின்னு அசனாருடைய பணம் இருக்கு. அந்த பணத்தை ஹரணம் பண்றதுல இவளுக்கு அதுல ரொம்ப ரொம்ப சாமர்த்தியம் இருக்கு. அப்படிப்பட்ட சாமர்த்தியம் இருந்திருக்கிறவோ வந்து அப்ப சாமர்த்தியம் இருக்கிறவோ குட்டினமத்தி இவளுக்கு இவளுக்கு இருக்க மாதிரி ஒரு துர்புத்தி, அந்த துர்புத்தி யாருக்குமே கிடையாது. ஆகையால இப்ப பார்த்தா நல்லா தெரிஞ்சு போறது ஒன்னு சொல்றேன் கேளு அப்படின்னா, அதாவது இவள் குகனை, குகனையினுடைய காரியம் என்னன்னு கேட்டோம்னாக்க வஞ்சனை பண்ணி அசலார் இருக்கிற பணத்தை பறிப்பா. ரெண்டாவது விஷயம் அவளுக்கு வந்து வக்கரமான புத்தி, எந்த அம்சத்தையும் நேராக அப்ரோச் பண்ண மாட்டா, விபரீதமாக தான் அப்ரோச் பண்ணுவா. இந்த ரெண்டு புத்தியும் இருக்கிறவளாக இருக்கிறபடினால அவள்கிட்ட நான் சொல்றேன், இது வந்து யாரு கேட்டா என்னுடைய யுக்தினால யுக்தி சித்தமே கிமபி பகவத்தி நிறைய பரதநகரண பிரவீண பாவா குடிலமதி குகனைவசேயமாரியாம். இந்த ஆசிரமத்துல என்னமோ பெருசா மக்களமா வேஷம் போட்டுருக்காள், இவள் யார் தெரியுமா, சாட்சாத் குகனதான். ஒன்னு சந்தேகம் வசுதன பரிசேஷன இங்க இருக்கிறது யார் தெரியுமா, இந்த ஆசிரமத்தில் இருக்கிற புருஷன் யார் தெரியுமா, இந்த ஆசிரமத்தில் இருக்கிற புருஷன் தம்பந்தம். எப்படி சொல்ற என்று கேட்டான், வசுவத பரிசேஷ நாம யஜ்ஞா, யாகம்லாம் பண்றான். இந்த யாகம்லாம் பண்றது எப்படி பண்றான்னா, அது பக்தி சிரத்தையோட யாகம் பண்ணும். அந்த பக்தி சிரத்தையோட யாகம் பண்ணுச்சு, பக்தி சிரத்தையோட யாகம் பண்ணுச்சு. அதுல எப்படி பக்தி சிரத்தையோட பண்றதுன்றது ஒரு முக்கிய பக்தின்றது, அந்த எம்பெருமான் இடத்துல நாம பண்ற காரியம் மொத்தத்தையும் பகவத் பிரீத்தியர்த்தம்னு சொல்லிட்டு யாகம் பண்ணணும். யாகம் பண்றதுன்றது இருக்க அதுல பசுக்கள்லாம், அதுக்கு பசுக்கள் எல்லாம் ஹோமம் பண்ண வேண்டிய வரும். பசுக்களுடைய வகைய பசுன்றது இந்த இடத்துல பசு சப்தத்தினால ஆடு சொல்லப்படுகிறது. பசுன்றதும் சாதாரணமா நாலு கால் இருக்கிற எல்லா மிருகத்தையும் சொல்லும், ஆனா நாலு கால் இருக்கிற மிருகத்தை சொன்னாலும் கூட பசு சாகுவா மந்திரம்னால சாகுன்ற சப்தத்துல பின்னாடி சொல்றபடினால இது வந்து கோட் ஆடுதான் சொல்றது பசு சப்தத்தினால. இந்த யாகத்துல வதம் ஏற்படும், பசு வதம் ஏற்படும். ஆனா யாகம் கணக்கு முறைப்படி பண்ணவானாக்க பசுவதம் பண்றதுனால தோஷம் ஏற்படாது. யாகம் முறைப்படி பண்ணலைன்னாக்க பசுவதம் பண்றதுனால தோஷம் ஏற்படும். ஆகையால பசுவத பரிசேஷ நாம யஜ்ஞம் இவா தம்பத்துக்கு தானே பண்றா, பகவத் பிரீத்தியர்த்தம் பண்ணலையே. ஆகையால பகவத் பிரீத்தியர்த்தம் பண்ணாத தம்பத்துக்கு பண்றதுனால இவன் பண்ற யாகம் மொத்தம் கடைசியில மீறது என்னன்னா பசுவத பரிசேஷம் தான். பசுவதம் பண்றதுதான் மீறுமே தவிர வேற எதுவும் ஆகாது என்று சொல்ற. பசுவத பரிசேஷ நாம தன்னுடைய வசமாக ஜனத்தை ஆக்கிண்டு இவன் சாட்சாத் பந்தம் தான் அப்படின்னு இந்த இடத்துல இவன் தீர்மானம் பண்றான். கசமேத பிரகாசா தர்ம சங்கடே மோட்சாவகா. இப்போ ஒரு தர்ம சங்கடம் இருந்துருக்கு, இவனிடத்திலேருந்து எப்படி மோட்சத்தை விடுபடுறது? கசமேத பிரகாசாது தர்ம சங்கடே மோட்சாவகா அப்படின்னு இப்போ இவனிடத்துல போய் நம்ம தர்ம சந்தேகத்தை கேட்டு நாம தீர்த்துக்கலாம். இப்ப இவாளுக்கு என்ன தர்ம சந்தேகம், அதுதான் ஒரு கேள்வி. இவாளுக்கு இருக்கிற தர்ம சந்தேகம் என்னன்னாக்க, அசூயா அசூயா சன்னியாசி வேஷம் போட்டு இவன் வந்து பெரிய டம்பன், வந்து ரொம்ப நிறைய வாஸ்தவன், ரொம்ப ஆச்சாரமானவன், ரொம்ப வைராக்கியத்தோட இருக்கிறவன் எல்லாம் அவனுக்கு இருக்கு. இப்படி ஆச்சாரமா இருந்திருக்கிறவன் இவன் போய் சன்னியாசியை சேவிக்கிறதா, இல்ல சன்னியாசி இவனுடைய ஒரு விசேஷத்தை பார்த்து சன்னியாசினியா இருந்துருக்கிற அசூய இவளை சேவிக்கிறதான்றதுதான் இப்ப தர்ம சங்கடம். இவா ரெண்டு பேருக்குள்ள விசாரமே அதுதானே. சரி, இப்ப நமக்கு இங்க இருக்கிறது யார் ஆளுன்னு தெரிஞ்சு போச்சு, நான் இவன்ட போய் கேட்டு நம்மளுடைய சந்தேகத்தை தீர்த்து போனாம் போ அப்படின்னு இவன்ட போய் எப்படி தீர்த்துக்க முடியும்னு ஒரு அர்த்தம், ரெண்டு அர்த்தம் இதுல. அசூயா சொல்றான், அகமப்பியவம் சம்பாவியாமி, நீ நினைக்கிற மாதிரி நான் மாத்திரம் நினைக்க மாட்டேனா, அகமப்பியவம் சம்பாவியாமி, நானும் இப்படிதான் நினைக்கிறேன். டம்பன் எதிர இருக்கான், அவன் உள்ளுக்குள்ள ஒரே சிரிப்பான். அந்த சிரிப்போட கூட பத்தியாய் உடனே பேசணும், இப்ப அப்படியே மொத்தம் இதுல சொல்ற மாதிரி எல்லாம் ஆஃப் ஆயிட்டான், மொத்தம் அணைஞ்சு போயிட்டான். இப்ப நம்மளோட பேசுறதுக்கு, நம்மளோட சமாதானம் பண்றதுக்கோசரம் வந்துட்டான் பாத்தியான்னு உள்ளுக்குள்ள ஒரு சிரிப்போட அவன் சொல்லிட்டு இருக்கான். இவாமப்பியகம் யுக்திதா ஸ்தாபயாமி அப்படின்னா, நீங்க ரெண்டு பேர் மாத்திரம் யாருன்னு எனக்கு தெரியாதன்னா, நீங்க யாருன்றத ஒரு யுக்தியோட, ஒரு காரண விசேஷத்தோட, ஒரு ஐடென்டிபிகேஷனோட கூட நான் நீங்க யாருன்றத நான் ஸ்தாபனம் பண்றேன் அப்படின்னா. ध्रुवमत्र गुणोत्तरापवादि ध्वनिसारः स्वयमागतोऽसि दर्पः परिकल्पित वीतरागवेश तव भार्यैव भवेद सावसूया. ध्रुवमत्र गुणोत्तरापवादि ध्वनिसारः ध्रुव इप निश्चयमा इप यार சொல்லி சொன்னாக்க வார்த்தை இது என்னன்னா, இவனுடைய காரியமே கர்வம் பிடிச்சவனுடைய காரியம் என்னன்னா குணோத்தராபவாதி. யாரிடத்துல சிறந்த குணங்கள், அந்த சிறந்த குணங்கள் இருக்கிற வாழ்த்த எப்ப பார்த்தாலும் பழிக்கிறது தான் அவனுடைய காரியமும், குணோத்தராபவாதி. இது லோகத்துல நாம பார்த்துட்டு இருப்போம். கர்வம் பிடிச்சவனா இருந்தான்னாக்க இன்னொருத்தனுடைய பாண்டித்யத்தை அவன் மதிக்க மாட்டான். அவர் என்ன பெருசா சொல்லிட்டே என்ன சொல்ல வேண்டியது, அவருக்கு என்ன தெரியும் என்ன சொல்ல வேண்டியது, இந்த மாதிரிதான் அவ கர்வம் பெற்றவனாந்தாக்க சொல்லுவா. ஆகையால யுவமத்ர குண யுவ த்ருவம் அத்த குணோத்தராபவாதி துவனிசாரஹா ஸ்வயம் ஆகத்தோதி தர்பஹா. துவனிசாரஹா, துவனிசாரஹா அப்படின்னா வெறும் இறைச்சல் தான், வெறும் சப்தம் பண்றது தானே தவிர வேற ஒன்னும் கிடையாது. துவனிசாரஹா ஸ்வயமாகத்தோசி தர்பஹா, தர்பஹா ஸ்வயம் ஆகதஹா, தர்பனே அவனே நேரம் வந்துட்டாங்க. பரிகல்பித வீதராகவேஷ தவ பாரியைவ பவேதசாவசூயா. அசோ அசூய, இந்த அசூய யாருன்னு நினைச்சிட்டு இருக்கேன்னு, பரிகல்பித வீதராக வேஷா, பரிகல்பித வீதராக வேஷா, அதாவது சன்னியாசி மாதிரி வேஷம் போட்டுருக்கவள் இருக்காளே, இவளும் உன்னுடைய மனைவியான அசூயதான். யாருடைய மனைவி, தர்பனுடைய மனைவி. இப்ப கணவனும் மனைவியுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காத பேசிட்டு இருக்கான்னு ஒரு அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம், கணவன் மனைவி மீதி பேரை ஏமாத்துறதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கான்னு ஒரு அர்த்தம். இப்போ இவன் பெரிய டம்பன் இல்லையோ, இவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, நீங்க கணவன் மனைவி ரெண்டு பேரா வந்திருக்குங்கோ, நீங்க தான் வந்திருக்குங்கோ என்று தெரிஞ்சு போச்சுன்னு. இப்படி இவா ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கச்சே, இவா நாலு பேரும் பேசிட்டே இருக்கச்சே, திரை மறைவுல ஒரு சப்தம் கேக்குறது. கிரகபதி அதிதிஷ்ட சத்தியவாதினா வேதவும் கௌட லாட்ட தார்மிகவும் பின்னாடி சொல்லச்சு. அதாவது அங்க யாரோ சொல்றாளாம், வீட்டுக்காரர் அதிதி இவா ரெண்டு பேருமே, இவா ரெண்டு பேருமே உண்மையதான் சொல்லிட்டு இருக்கா என்று சொல்ற. இவா ரெண்டு பேருமே உண்மையதான் சொல்றான்னாக்க என்ன அர்த்தம், தம்பனும் தர்ப்பனும் ரெண்டு பேரும் உண்மையதான் சொல்லிட்டு இருக்கா. இது கௌட லாட்ட தார்மிகவுன்னு ஒரு சப்தத்தை சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல அங்க இருந்து இருக்கிறவன் வேற தேசத்தை சேர்ந்தவா கூட இருக்கலாம், அவ ரெண்டு பேர் மத்தியஸ்தாளா இருந்துட்டு இருக்கிறவா, இவா பேசுறத கேட்டுட்டு ரெண்டு பேரும் உண்மையை சொல்றான்னு சொல்லி சொல்றான்னு அர்த்தம். அந்த கௌடி தார்மிகன், லாட்ட தேசிய தார்மிகன் ரெண்டு தார்மிக அப்படி கூட அன்வயம் பண்ணிக்கலாம், கௌட லாட்ட தார்மிகவு அப்படின்னு சொல்லிச்சு. இவா ரெண்டு பேருமே டம்பம் அதிகமா இருக்குமா, இந்த ரெண்டு தேசத்திலயும் இருக்கிறவா பண்ற தர்மம் தர்மத்துக்கெல்லாம் எது தர்மம் பண்ணாலும் அதுல ஒரு தம்பத்துக்காக பண்றதுன்னு ரொம்ப அதிகமா இருந்துட்டு இருக்குமா. ஆகையால அவ இவன் வந்து தர்ப்பனை பொறுத்த வரைக்கும் அவன் ஏற்கனவே சொல்லியாச்சு, என் இது துண்டீர மண்டலத்தை சேர்ந்தவன் நானு அப்படின்னு அர்த்தம். இந்த துண்டீர மண்டலத்துல இருக்கிறவாள்லாம் கர்வம் பிடிச்சவாள்னு அர்த்தமோ என்னமோ, சுவாமியினுடைய திருவள்ளுமோ என்னமோ அந்த காலத்துல இருந்து. ஆகையால இவனை பார்த்து சொல்ற கிரகபதி அதிதிஷ்ட சத்தியவாதினா வேதவு கௌடலாட்ட தார்மிகவு அப்படின்னா. அப்போ எல்லாரும் எல்லாரும் சர்வே சப்ரத்யபிஜம் பரஸ்பரம் அவலோக்கிய சந்தோஷம் அபிநயதி. இப்ப எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுட்டா, இவ யாரு அவ யாருன்னு தெரிஞ்சுட்டா, எல்லாரும் மகாமோகனுடைய ஆள் தான்றதையும் தெரிஞ்சுட்டாய்ப்போச்சு. எல்லாரும் ஒரே காரியத்துக்காக தான் வந்திருக்கா, அதாவது விவேகனிடத்துல விவேகனிடத்துல அதிதி மாட்டக்கூடாது, அதாவது விவேகனிடத்துல இந்த ஜீவன் புருஷன் மாட்டக்கூடாதுன்றதுக்காக, ஜீவன் மாட்டக்கூடாதுன்றது தான் ஒரே ஒரு காரணம், அந்த புருஷார்த்தத்துக்காக. அததான் அதுலதான் எல்லாரும் வந்திருக்கான்னு தீர்மானம் பண்ணிட்டான். அப்ப டம்பன் சொல்றான் ரொம்ப சந்தோஷத்தோட, சகே தர்ப்பா அபிவ்யஞ்சிதா வயம் இதானீம் அசரீரிண்யா பாரத்யா. நம்ம யாருன்றத அசரீரிண்யா பாரத்யா அபிவ்யஞ்சிதா, அசரீர வாக்குனால நம்ம வெளிப்படுத்தப்பட்டோம். அதாவது நீ தர்ப்பன் ஆடம்பன் அப்படின்றத நீ புரிஞ்சுட்ட, அதே மாதிரி இவள் குகனை அவள் அசூயன்றதையும் புரிஞ்சுட்டோம். ஒத்தர்கொத்த தர்ப்பன் சொன்னா அவிதசவாதினி கல்வேஷா ததாரியேன அபராதா மாமகா க்ஷந்தவியா அப்படின்னா. அவிததவாதினி இந்த வாக்கு இருந்துருக்கேன், இது உண்மையை தான் சொல்றாங்க. ஆகையால இப்ப நான் தான் உண்மை சரியா புரிஞ்சுக்காத கொஞ்சம் வேகமா பேசிட்டேன். ஆகையால ஆரியன அபராதா மாமகா அபராதா க்ஷந்தவ்யா, என்னுடைய அபராதத்தை மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணு. மயாபிகல் அபராதம், நீ மாத்திரமா, நானும் தான் வேகமா பேசிருக்கேன் உன்ன, நானும் தான் தப்பு பண்ணிருக்கேன் என்று சொன்னானா. இப்போ டம்பன் தர்ப்பன் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கூப்பிக்கிறாளாம். நிபந்தனதீஷ்ட பிரயோஜனம் அப்படின்னா கை கூப்பிக்கிறதோட மாத்திரம் இல்ல, ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப சல்லோக்கா பேசிக்கிறா, ரொம்ப இனிமையா பேசிக்கிறாளாம். பேசிட்டு அப்ப பக்கத்துல அசூயையும் குகனையும் இருந்துட்டு இருக்காளாம். அசூயா குகனே காடம் பிரியா காடம் மிதா ஆஸ்லிஷிதா, அசூய குகனை இவ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்னா கட்டிக்கிறாளாம். கட்டிட்டு ஆலிங்கனம் பண்ணிட்டு சந்தோஷம். நாம எல்லாரும் இப்போ மகாமோகனுடையவும் துர்மதியவனுடையவும் செயலுக்காக நாம எல்லாரும் வந்திருக்கோம், அவளுடைய ஆள் தான் சொல்லி எல்லாருக்கும் ஒரு எந்த உத்தேசத்துல ஒரே உத்தேசத்துல நாம எல்லாரும் இருக்கோன்ற முறையில சந்தோஷத்தோட இருந்துட்டு இருக்கா என்று சொன்னார். அப்போ டம்பனும் தர்ப்பனும் சொல்றான், யதா மனோரதம் இக வயம் எதிர்ச்சையா தேவியா சமாகதாக அபிகந்தவியஸ்து அனந்தரம் சமய மகாராஜா என்று சொல்லி சொன்னான். சரி இப்ப நாம இந்த இப்ப இந்த இடத்துல ஒன்னா சேர்ந்திருக்குமோ இல்லையா, இது எதிர்பார்த்து சேரல, இது ஒரு அகஸ்மாத்தா சேர்ந்திருக்கும், எதிர்பாராமல் நடந்திருக்கு. இந்த சமயத்துல மகாராஜன் இடத்துல போய் சொல்லணும், இந்த மாதிரி நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டோன்றத மகாராஜா இடத்துல போய் சொல்லணும்னு அவ நினைச்சுட்டே இருக்கச்சே. ததப்பரவிசதி மகாமோகா துர்மதிஷ்ட, அதுக்கப்புறமா மகாமோகனும் துர்மதியும் உள்ள வரலாம். அந்த மகாமோகனும் துர்மதியும் உள்ள வரச்சே சொல்ற மகாமோகன் பார்த்துட்டு கொஞ்ச நாள் யோசனை பண்ணிட்டு ஒரு வார்த்தை சொல்ற, பிரியே மகாசாகசிகசிய குலக்னசிய விவேகசிய வித்வம்சனை குலப்பிரதிஜ்ஞேன மயா சமாதி சாகாங்க்ஷ புருஷ சித்த சங்கோபனாய பிரேஷிதாக சிம்ஹவனகுப்தின் நியாயேன பரஸ்பராதிரட்சிதாஷ்ட காமக்ரோதாதயா காலோபபன்ன காதரிய கலுஷிதாக சைக்கத சேதவ இவ பக்னவியூகாக பிரதிநிவிருத்திய கதமபி அஸ்மன்னை முகம் அவலோகயிதும் அக்ஷமாக பிரதிதிஷம் பிரஸ்தாய பிராயமாஸ்திதாக இதி உபஸ்ருதம் அஸ்மாபிஹி அப்படின்னு. இப்போ மகாமோகன் சொல்றான், போன அங்கத்துல நடந்த நிகழ்ச்சி இந்த அங்கம் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, போன அங்கத்துல என்ன ஒரு மாசம் ரெண்டு மாசம் என்ன என்ன சொன்ன விஷயம் அது, நீங்களும் அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்த்துக்கோங்க. போன அங்கத்துல இருந்தவாள் எல்லாம் யாருன்னு கேட்டோம்னாக்க, அங்க வரைச்சு காமன் குரோதன் இவள்லாம் தான் இருந்தா, வசந்தன் இவள்லாம் இருந்தா போன அங்கத்துல. அந்த விஷயத்தை தான் இப்ப மகாமோகன் ராஜா சொல்றான், எதிரி ராஜா சொல்றான். மகாசாகசிகசிய குலக்னசிய விவேகசிய வித்வம்சனே கிருத பிரதிஜ்ஞான மயா, நான் ஒரு பிரதிஜ்ஞை பண்ண. அந்த பிரதிஜ்ஞை என்னன்னாக்க, நம்ம குலத்தை அதாவது மோகத்தை அழிக்கணும்னு நினைக்கிறவனாக இருந்திருக்கிற விவேகன், அந்த விவேகனுடைய குலத்தை துவம்சம் பண்ணுறதுன்னு நான் பிரதிஜ்ஞை பண்ணிருக்கேன். ஆனா விவேகன் எப்படி இருக்குன்னா, அவன் பெரிய சாகச காரியம்லாம் பண்றவனாக இருந்துருக்கான். அவன் என்ன பண்றான்னா, விவேகம் வந்துட்டுன்னா மோகம் போயிடும். இங்கதான் சூக்ஷமான ஒரு விஷயம், மோகம்ன்றது என்னது? மோகம்னு சொன்னாக்க அந்த வஸ்துவா அந்த வஸ்துவா தெரிஞ்சுக்காதது இருக்க, அது மோகத்தினுடைய காரியம். விவேகம்ன்றது என்னன்னா, அதை பாகுபடுத்தி அந்த வஸ்துவா அந்த வஸ்துவா தெரிஞ்சுக்கிறது விவேகம்ன்றது. இப்போ அந்த வஸ்துவா அந்த வஸ்துவா தெரிஞ்சுக்கிறதுன்றது வந்துருக்குனாக்க, அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? அந்த வஸ்துவா அந்த வஸ்துவா தெரிஞ்சுட்டு மகாசாகசிகசிய குலக்னசிய விவேகசிய வித்வம்சனே கிருத பிரதிஜேன, அந்த விவேகன வித்வம்சனம் பண்ணணும்னு நான் பிரதிஜை பண்ணிருக்கேன். அந்த பிரதிஜை பண்ண என்னால சமாதி சாகாங்க புருஷ சித்த சங்கோபனாய பிரேஷிதாக, சமாதி சாகாங்க புருஷ சித்த சங்கோபனாய, அந்த புருஷன் விவேகனுடைய பேரணையினால யோகம் செய்யறான். யோகம் செய்யற அப்படினால அந்த இப்போ அந்த விவேகனுடைய பிரேரணையினாலையும் அவனுடைய அரவணைப்பிலையும் புருஷன் சொல்லக்கூடிய ஜீவன் இருந்தன்ற, அந்த ஜீவனுக்கு சமாதி சாகாங்க புருஷா, அந்த சமாதின்ற நிலையை அடைஞ்சாக்க அப்புறம் மோட்சம் வந்துடும். ஏன்னா இது பக்தியோக விஷயம்தான் இந்த இடத்துல சொல்றேன். அந்த யமனியம பிராணாயாமம் எல்லாம் வரிசையா சொல்லிச்சே கடைசியில சமாதின்னு சொல்றது, அந்த சமாதியை அடைஞ்சிட்டான்னாக்க கடைசியில மோட்சம் வந்துட போறது. சமாதி சாகாங்க புருஷ சித்த சங்கோபனாய அப்படின்னா, அந்த சமாதியை எதிர்பார்த்து மீதியெல்லாம் அங்கங்கள் எல்லாம் அனுஷ்டிச்சுருக்கான். அவனுடைய மனச கலக்கணும்ன்றதுக்காக தான் இவ என்ன பண்ணிருக்கான்னா, வசந்தன் அதுக்கப்புறமா காமன் குரோதன் இவ எல்லாரையும் அனுப்பிச்சிருக்கான். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, சிம்மகுவன குப்தி நியாயன பரஸ்பர அபிரட்சிதாச்ச காமக்ரோதாதயா, இவ காமனும் குரோதனும் குரோதாதயா பிரேஷிதாக, காமன் குரோதன் வசந்தன் முதலியவர்கள்லாம் அனுப்பப்பட்டனர் என்று அர்த்தம். இவ சிம்மவன குப்தி நியாயன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்க, சிம்மவன குப்தி நியாயம்னாக்க என்னன்னா, ஒரு காட்டுல வனம் இருக்குன்னாக்கா ஒரு காடு இருக்கு, காட்டுல சிங்கம் இருக்குன்னாக்கா யாரும் மரம் வெட்ட மாட்டான். ஆகையால சிங்கத்தால வனத்துக்கு பாதுகாப்பு, வனத்தால சிங்கத்துக்கு பாதுகாப்பு, இது ரெண்டும். அதே மாதிரிதான் காமனும் குரோதனும், இந்த காம குரோதன் காமன் இருக்கிறது வந்து குரோதனுக்கு பாதுகாப்பு, குரோதன் இருக்கிறது காமனுக்கு பாதுகாப்பா இருந்துருக்கான். ஆகையால சிம்மவன குப்தின் நியாயன பரஸ்பரம் அபிரட்சிதாச்ச, ஒருத்தருக்கு ஒருத்தர் ரக்ஷணம் பண்ணிக்கிறவர்களாக இருந்திருக்கிற காமக்ரோதாதையா காலோபன்ன காத்தரிய கலுஷிதாக, இவெல்லாம் என்ன ஆயிடுத்துனாக்க, அந்த புருஷன்ட போனா போனா அந்த சமயத்துல அவள்லாம் ஒரு கலங்கி எல்லாம் திரும்பிட்டா. அந்த சமயத்துல ஒரு பயம், எவ்வளவோ தைரியமா இருக்கிறவாளுக்கு கூட ஒரு கால விஷயத்துல பயம்ன்றது ஏற்படுறதோ இல்லையோ, அந்த மாதிரி இவன் போன உடனே இவனுக்கு ஒரு பயம் ஏற்பட்டுருக்கு. காலோப பண்ண காத்தறிய கலுஷிதாக சைக்கத்தை சேர்த்தவ இவன் பக்னம் வியூகா பிரதிநிவத்திய அப்படின்னா சைக்கத்துவம். இந்த இப்போ அணை கட்டுறோம், நதி நடுவுல அணை கட்டுறோம், அந்த நதி நடுவுல அணை கட்டச்சு மணலால அணை கட்டினோம்னாக்க அது வேகமா நதி ஜலம் வந்ததுன்னா அது மொத்தம் போயிடு போறது. நல்லா கல்லால போட்டு கான்கிரீட்டால அணை கட்டினோம்னாக்கா அந்த அணை இருக்கும். இப்போ இவாளுடைய வியூகம், இவா ஏற்கனவே வியூகம் எல்லாம் வகுத்தாலும் இல்லையோ, மின்ன குரோதன் போறது, காமன் போறது, அப்புறம் வசந்தன் போறது அப்படின்னு எல்லாம் ஒரு வியூகம் எல்லாம் வகுத்தாலும் இல்லையோ, இவாளுடைய வியூகம் எப்படிப்பட்ட வியூகமா இருந்ததுன்னா கடைசியில சைக்கத்தை சம்பவத்துக்கு ஒரு மணலால கட்டின சேத்து மாதிரி இருக்கிற வியூகம். இவாளால இந்த வியூகம் இருக்க அந்த விவேகனுடைய வேகம் தாங்க முடியாத இதெல்லாம் அப்படியே கலைஞ்சு போயிடுச்சு. சைக்கத சேத்தவைவ பக்னம் வியூகா பிரதிநிவர்த்திய, அங்கிருந்து திரும்பி வந்துட்டான். இப்ப திரும்பி வந்து ராஜாவை பாக்கிறதுக்கு, மகாமோகன் தான் இந்த இடத்துல ராஜா, என்ன மகாமோகனுடைய ஆள் தான் இவாள்லாம், ராஜாவை பாக்கிறதுக்கு இவாளுக்கு முகம் இல்ல. அதனால கசமபி அஸ்மன் முகம் அவலோகித்தும் அக்ஷமாகான் நம்ம முன், அதாவது மகா என்ன ராஜா ஒரு காரியத்தை சொல்லிருக்க, அந்த சொன்ன காரியத்தை செய்ய முடியாது போயிட்டுன்றதுனால இவாளுக்கு துக்கம். அந்த துக்கத்தினால அஸ்மன் முகம் அவலோகித்தும் அக்ஷமாக பிரதிதிசம் பிரஸ்தாய, எங்கோ ஒருத்தர் ஒரு திக்குக்கா போயிட்டு பிராயமாஸ்திதாக இத்யுபசிருத அஸ்மாபிஹி, இனிமே நாம ராஜா முஞ்சில முழிக்கிறது இல்ல, இப்படியே நம்ம பிராண விட்டுற வேண்டியது சொல்லு, அவள்லாம் எங்கேயோ ஒரு பக்கமா போயிருக்கான்னு எனக்கு சமாச்சாரம் நான் கேள்விப்பட்டேன். இது மகாமோகன் துர்மதி என்று சொல்ற வார்த்தை. ததிக பவத்யா தத் பிரயசிஹி ரதி ஜிகாம்சா திருஷ்ணாஹா தத் சகாசம் கமயித்வா மாமகாஸ்தே மந்திரினா சமாஸ்வாசயித்தவ்யாக. இவள்லாம் காமன் குரோதன், இவள்லாம் மகாமோகனுடைய மந்திரி. இந்த மந்திரிகள்லாம் ஒரு கஷ்டமான ஒரு திசையில இருந்துருக்க, ஒரு துக்கமான திசையில இருந்துருக்கா, எதிராளி இடத்துல போய் தோத்துட்டு வந்திருக்கா. இப்ப இந்த தோத்துட்டு வந்தவாள அவளை அரவணைச்சு இந்த சமயத்துல ஒரு தேத்தரவு சொல்லணும். இந்த தேத்தரவு சொல்றதுக்கு யாரால சொல்ல முடியும்னா அவரவர்களுடைய மனைவியினாலதான் அது சொல்ல முடியும் வந்து. ஆகையால மகாமோகன் துர்மதியை பார்த்து சொல்றான், இவாளுடைய மனைவி காமனுடைய மனைவி ரதி, குரோதனுடைய மனைவி ஜிகாம்ச, மனைவி திருஷ்ணா அப்படின்னு சொல்லச்சு, இவா மூணு பேரையும், இவா மூணு பேருடைய மனைவியும் கணவன் எங்க இருக்கானோ அங்க அனுப்பிச்சு வை. கமயித்வா மாமகாஸ்தே மந்திரினா சமாசிதா, என்னுடைய மந்திரிகள்ல அவளை ஆஸ்வாசப்படுத்தணும். இதுல ஒரு சாஸ்திரார்த்தமும் இந்த இடத்துல சொல்லிருக்கு. எப்படி இது விபரீத விஷயத்துல சொல்றது, ஆனா இது பொதுவான ஒரு சாஸ்திரார்த்தத்தை இந்த இடத்துல சொல்லிருக்கு. யாருக்கான ஒரு நாட்டுல ஒரு சிரமம் வருதுன்றது, என்ன சிரமமும் சந்தோஷமும் மாறி மாறி வரும் எல்லாருக்கும், எல்லா சமயத்திலுமே சந்தோஷமே வரும்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கச்சே சிரமமும் நமக்கு வரதும் இல்லையோ, சிரமம் வரச்சே ஆத்துக்கு நாம வந்தோம்னு வச்சுக்கோங்க, அவளை பார்த்து இன்னும் கொஞ்சம் அந்த சிரமத்தை அதிகப்படுத்துற மாதிரி வார்த்தைய சொல்லப்படாது. ஆத்துல இருக்கிறவா அம்மா அப்பாவோ மனைவியோ இல்ல யாரு அண்ணன் தம்பிகளோ யார் இருக்காளோ, அவ ஏற்கனவே சிரமத்தோட இருந்துருக்கா, அந்த வெந்த புண்ணுல வேலை பாக்குறதுன்னு சொல்றது, அந்த மாதிரி நாம நடந்துக்க கூடாது. இது சாஸ்திரார்த்தம். சரி எப்படி நடந்துக்கணும் ஒரு சிரமத்தோட இருக்கிறவாளோடனா, அவளை அரவணைச்சு அதுக்கு என்னடா இந்த வாட்டி இது போனா போயிட்டு போறது, இப்ப யாரோ ஒருத்தன் ரூபா தொலைஞ்சு போச்சுன்னு ஒருத்தன் வரான் ஆத்துக்கு வரான்னு சொன்னான்னாக்கா, சரி போனா போட்டுண்டா ரூபா போனா போயிட்டு போறது, நீ நல்லபடியா பத்திரமா வந்து சேர்ந்தி, உனக்கு ஒன்னும் ஆகாது இருந்த, இப்படிதான் சொல்லணுமே தவிர ரூபாயை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறியா இங்க கேட்க கூடாது. இதுதான் ஒரு தர்மம், எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய ஒரு தர்மம். இந்த தர்ம பிரகாரத்துக்கு பார்த்தோம்னாக்க அவள் என்ன பண்ணணும்னு கேட்டோம்னாக்க, மனைவியா இருக்கிறவா கணவன், இப்ப இவன் என்னதான் கெட்டவனோ நல்லவனோ அது அடுத்த விஷயம், கணவனுக்கு இவள் மனைவி தானே, அந்த மனைவியா இருந்துட்டு இருக்கவோ இவாளை ஆஸ்வாசம் பண்ணணும் என்று சொல்ற. அதுக்கு துர்மதி சொல்ற ஆரியபுத்திர பூர்வமேவ தாகா தேஷாம் கமிதாகா அப்படின்னா, நீ சொல்றதுக்கு என்ன, ஏன்னா பெண்ணுக்குதான் பெண்ணு என்ன பண்ணணும்ன்ற காரியம் எனக்கு தெரியும். ஆகையில நான் ஸ்திரீயா இருக்கிறதுனால நீ சொல்றதுக்கு முன்னே நான் அனுப்பிச்சுக்கேன். பூர்வமேவ தாகா தேஷாம் கமிதாகா, அவர்களிடத்துல அவர்களுக்கு இடத்துல போகும்படியாக நான் ஏற்கனவே நான் பண்ணிட்டேன் நானு என்று சொன்னான். மகாமோகன் சொன்னான், சாது பிரியே சாது ஏத் அஸ்மத் வல்லபோசிதம் அனுஷ்டிதம் பவத்யா பிரத்யாஸ்வஸ்தே சமரசமயே சமாஹ்வாதவ்யாஹா. இப்போ மகாமோகனுக்கு அவள் ஆசுவாசம் பண்ணா தேவையா பண்ணட்டா தேவையா, அதை பத்தி என்னத்துக்கு அப்புறம் விசாரப்பட்டான்னா, அவனுக்கு ஒரு விசாரம் இருக்கு. இப்ப நடக்கிறது வந்து யுத்தம் இல்லை, யுத்தம்ன்றது கடைசியில நடக்க போறது, அதுக்கு முன்ன சாராளா அனுப்பிச்சு இல்ல யுத்தமே நடக்காத இருக்கிறதுக்கு வழி பண்ணலாமா, எதிராளியுடைய பலத்தை எப்படி எப்படி எல்லாம் குறைக்கலாம் என்றதெல்லாம் பத்தி தான் அப்போ தீர்மானம் பண்ண விஷயம் இது. அதுக்காக நடந்துட்டு இருக்கிற செயல் தான் இப்போ. இப்ப மகாமோகன் இந்த காமக்ரோதன் இவாளெல்லாம் சமாசுவாசனம் பண்றதுக்கு அவரவர்களுடைய மனைவிய அனுப்பி சமாசுவாசனம் பண்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டோம்னா, பச்சாத்து பின்னாடி யுத்தம் வரப்போறது, அந்த யுத்தத்துக்குள்ள இவாள்லாம் தங்களை சரிப்படுத்திட்டு நன்னா யுத்தம் பண்றதுக்கு உண்டான சக்தாளா வரணும்ன்றதுக்காக தான் இந்த வார்த்தை சொல்லி சொல்றது. சாது பிரியே சாது, நீ பண்ணிருக்கிற காரியம் இருக்க, என்ன கூட கேட்கல, நான் இவள் அனுப்பிச்சு வைக்கிறேன்னு அவன் சொன்னாலும் நான் சொல்லல, மகாமோகனை கேட்காதையே பண்ணிருக்கிறதுனால. சாது பிரியே சாது ஏத் அஸ்மத் வல்லபோஜிதம் அனுஷ்டிதம் பவத்யா, கணவன் என்ன விரும்புறானோ என்ன அவனுக்கு எது எந்த சமயத்துல எது செய்தா ஏற்புடையதாக இருக்குமோ அதை நீ பண்ணிட்ட. பிரத்யாஸ்வஸ்தாஸ்தே சமரசமயே சமாஹ்வாதவ்யாஹ, ஆகையால இப்ப இவாளால நன்னா ஆஸ்வாசம் பண்ணப்பட்டவாள யுத்தம் நடக்கச்சு, திருப்பி அவளை கூட்டம் வரணும் என்று சொன்னார். துர்மதி சொல்றேன், தேவமே இதுக்காக தான், எனக்கு மாத்திரம் இது தெரியாதுன்னா இதுக்காக தான் நான் அவளை அழைச்சிட்டு வரேன் அப்படின்னா. அப்போ மகாமோகன் மறுபடியும் சொல்றான், விஷாதாதிசயம் நாட்டைய, ரொம்ப சோகத்தை காண்பிச்சுண்டு ரொம்ப துக்கத்தோட அது ஒரு பேசுற மாதிரி பேசுறானா, பிரியே அத்தியாவது அப்பிரதிகத கீர்த்தி அபத்ரவே அகம் அசதிருஷேன துராத்மனா விவேகேன சக விவாதா சம்ருத்தா இது யதார்த்தம் நாரீஷு நிசமாபியதிகா ததா புருஷேஷு. இந்த சில சமயத்துல கணவன் மனைவி இல்லாம கஷ்டம் வரச்சே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிப்பா, அந்த பேசிக்கிற வார்த்தை இருந்துட்டு இருக்க ரொம்ப இது மனசுக்கு, நமக்கு யோசனை பண்ணி பார்த்தோம்னா நமக்கே மனசுக்கு கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி அவ ஒருத்தர் ஒருத்தர் பேசிப்பா, இவா ரெண்டு பேரும் பேசிக்கிற அத்தையாவது அப்பிரதிகத கீர்த்தி, இன்னைய வரைக்கும் எனக்கு வந்து ஒரு நாள்ல கூட என்னுடைய புகழுக்கு பங்கமே வரல அப்படின்னா, ஏ சம்பாவித்தா கீர்த்தி மரணாத திருச்சதைன்னு சொல்ற, ஒருத்தனுக்கு நல்ல புகழ் இருந்து அவனுடைய புகழுக்கு இழுக்கு வரா மாதிரி ஒரு செயல் வந்ததுன்னாக்க, அவன் பொறுத்த வரைக்கும் அந்த செயலை காட்டிலும் மரணமே தேவையில்லைன்னு நினைக்கிறவனா இருப்பான். இதுதான் லோகத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதே மாதிரி மகாமோகன் இதுவரைக்கும் எங்கெங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் ஜெயந்தான், ஒரு இடத்துல கூட தோல்வியே இல்லாத இருந்துருக்கு. அப்பிரகிருத கீர்த்தி, அப்ப அந்த தோல்வியே இல்லாததுனால இவனுடைய புகழ்ல ஒரு சமயத்திலயும் இழுக்கே வந்தது. அபத்ரபே அகம் அசதிருஷேன துராத்மனா விவேகானந்த சக விவாதா கிருத்தகா அப்படின்னா, நான் வெக்கப்படுறேன் இப்போ, எனக்கு ஒரு விதத்திலயும் சமம் இல்ல அந்த விவேகன்றவன், ஆனா அவனோட இப்ப விவாதம் பண்ணும்படியாக வந்துடுத்தேன்னு எனக்கு ரொம்ப வெக்கமா இருந்துட்டு இருக்குன்னு அவன் சொல்றானா. யதார்த்தம் நாரீஷு நிசமாபிக, நீ பெண்மணி நீதான் சிறந்தவளாக இருந்துருக்க, நீ எப்படி பெண்கள்ல சிறந்தவளாக இருந்தோ அதே மாதிரிதான் நான் வந்து ஆண்கள்ல சிறந்தவனாக நான் இருந்துருக்கேன். அதாகம் புருஷேஷு யதா சுரத நுஜகணாக ஸ்வமூர்த்தி நித்யம் நிததி சாசன பத்ரிகாம் மதியாம் பிரதிபலித லிபி பிரகார திவ்யன் மணிமகுடாம் சுமசீரசானுலிப்தாம். என்ன சொல்லுமா, ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. அப்படின்னா சுரதனுஜகுணாக சமூர்த்தி நித்யம் நிததி சாசன பத்திரிகாம் மதியாம். தேவர்கள் அசுரர்கள் இவாளுடைய எல்லாருமே என்னுடைய சாசன பத்திரிகை, என்னுடைய சாசனன்றதாகிற ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகைய இவெல்லாம் தேவதைகள்லாம் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா சிரசா வகிக்கிறார். மகாமோகன் சொல்லியாச்சுன்னாக்கா மகாமோகன் சொன்னதுக்கு எதிராக எதுவுமே நடக்கல. சுர தனுஜகணாக சமூர்த்தி நித்யம் நிததி சாசன பத்திரிகாம் மதியாம். மதியாம் சாசன பத்திரிகாம் என்னுடைய கட்டளைய சிரசா வகித்தந்து இருந்திருக்கான். இதுல ஒன்னும் சந்தேகமே கிடையாது. அடுத்தது பிரதிபலித லிபி பிரகாராதி பிரகார தீவியன் மணி மகுடாம்சு பகீரதானு லித்தாம். இப்ப இந்த பத்திரிகை ஒரு பேனாவால எழுதிருக்கு. பேனாவால எழுதிருந்தாக்க அந்த பேனா வந்து கருப்பு பேனா தான் அந்த காலத்துல அதிகமா இருந்தது. அந்த கருப்பு பேனாவால இருக்கிறதுனால இது மேல இந்த தலையில வச்சுட்டு இருக்காருனாக்கா அதுக்கு மேல கிரீட்டம் போட்டு இருக்க. இந்த கிரீட்டம் போட்டு இந்த கிரீட்டத்துல வந்து இந்த எழுத்தெல்லாம் பிரதிபலிக்கணும். எப்படிப்பட்டது சுவாமியினுடைய ஒரு ஆச்சரியமான ஒரு சிந்தனை. பிரதிபலித லிபி பிரகார தீவியன் மணிமகுடாம்சு மஷீரசானு நித்தம் அப்படின்னு சொல்ற. அந்த பத்திரிகையில இருந்திருக்கிற எழுத்துகள் மொத்தம் அது பிரதிபலிக்கிறது. அந்த பத்திரிகையிலயும் அந்த கிரீட்ட மணியினுடைய கிரணங்கள்லாம் எல்லா இடத்துலயும் பரவதுனால இது வந்து அந்த மஷின்னாக்க அந்த எழுத்தினுடைய இது மை, அந்த மைக்கு பிரகாசம் போட்டு நன்னா தெரியற மாதிரி அது பண்றதான் என்பதாக இந்த இடத்துல சொல்ற. இது பாதுகாசகத்துல ஒரு ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை இந்த இடத்துல ஒரு அனுகாரம் பண்ற மாதிரி இருந்துருக்கு. முகுளித பரிதாபம் பிராணினாம் மௌக்திகை, பிராணினாம் மௌக்திகை ஸ்வைரமிருதமிவ குஹானாம் ஆத்ரியே பாதுகே த்வாம் விஷதர பண பங்கி யத் பிரபாவேட மன்யே லலித நடன யோகம் ரங்கமாசின் முராரே. தப்பா சொல்லிட்டேன், ஒரே ஒரு நிமிஷம். மத்வாமஷி பரிமிதம் பவதி ததன்யாம் வைகுண்ட பாத ரசிகே மணிபாதுகே ஸ்வானே அந்தே ஸ்வயம் கிரணலே விரிந்திர நேலை ஆசா தடேஷு லலிதானு அபதான வர்ணானு. இது இந்திரநீல பத்தத்தில வர ஸ்லோகம் பாதுகாசத்துல. இங்க சொல்லச்சே மத்வாமஷீம் பரிமிதாம் இதராம் பவத்யௌ வைகுண்ட பாத ரசிகே மணிபாதுகே ஸ்வான். வைகுண்ட பாத ரசிகே, அந்த எம்பெருமானுடைய திருவடியில அன்பு பிரீத்தியோட இருந்திருக்கிறவா இவ், அந்த திருவுகள் என்ன சொல்றதோ அது அப்படியே செய்யணும்ன்ற எண்ணத்தோடு இருந்துட்டு இருக்கிறவா அவ. அந்த திருவடிக்கு ஒரு ஏற்றம் கொடுக்கிறவா இந்த பாதுகைகள். ஆகையால் ஹே மணி பாதுகே ரத்ன பாதுகே கிரணலேபிபிஹி, இந்த கிரணங்கள்னால இந்த பிரகாசம் அதுல இருக்கிற இந்திரநீல கல் இருக்கு, இந்த இந்திரநீல கல்லுடைய பிரகாசத்தினால இதராம் மஷியம் பரிமிதாம், அதுல எத்தனையோ கல்லெல்லாம் இருந்துட்டு இருக்கு, அதுல இருக்கிற இந்திரநீல கல்லுடைய பிரகாசம் ரொம்ப அதிகமா இருந்துட்டு இருக்கான். ஆகையால அதுல கோமேதகத்துக்கெல்லாம் இருக்கிற மஞ்சள் நிறம்லாம் இருந்துட்டு இருக்க அத்த எல்லாத்தையும் அடக்கிட்டு இது என்ன பண்றதுன்னா எல்லாத்துக்கும் போட்டு அழகா எல்லா இடத்துலயும் ஒரு பிரகாசத்தோட வரதான் அது. அதோட மாத்திரம் இல்ல, இது என்ன பண்றது அப்படின்னா அந்த ஸ்வயம் கிரணலே பிபி இந்திரநீலை ஆசா தட்டே சுழலிதான் அபதான வர்ணான். அதாவது ஆசா தட்டங்கள் புகழுக்கான எழுத்துக்களை தானே பூசற மாதிரி எழுதுற மாதிரி இருந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல என்னன்னா இந்த பாதுகையினுடைய பிரபாவத்தை வேதங்கள்ல எப்பெருமானுடைய பிரபாவத்தை வேதங்கள்ல பிரகாசமாக ஆல, ஆனா ஆழ்வாருடைய திவ்ய சுக்திகள்லாம் அதாவது பாதுகையினால அது பிரகாசம் அடையுது. பாதுகை ஆழ்வார், ஆழ்வாருடைய திவ்ய சுக்திகள்னால அது பிரகாசமாறுதுன்னு அந்த இடத்துல சொல்லி சொல்ற. இந்த மஷின்ற சப்தத்துக்காக இந்த இடத்துல பாதுகா சாஸ்திரத்தை நம்ம கம்பேர் பண்ணோம். பிரதிபலித்த லிபி பிரகார தீவியன் மணி மகுடாம்சு மஷீரசானு லித்தாம் என்று இவன் மகாமோகன் சொல்றான். இன்னொரு விஷயம், நான் ஒன்னும் சாதாரணமான மனுஷன் இல்லை, எல்லாரும் இந்த மோகத்துக்கு வயப்படாதவாள் யாரான உண்டா? யாருமே கிடையாது. ஆகையாலதான் சுரதனுஜகனாக சுமூர்த்தி நித்தியம்னு இவெல்லாம் என்னுடைய தலையில தன்னுடைய எல்லாரும் தாங்கிட்டு இருக்கான்றத நான் சொன்னேன். வர்க்கஸ்வர்க்க சதாம்மயா நியமிதா க்ஷோணீபுதா கிம் புனஹ பத்மாம்போ நிதி பர்வதேஷு நிஹிதாஸ்திஸ்ரோஹோ மயா மூர்த்தய விஸ்வம் கர்த்தும் அகர்த்தும் அன்யதயிதும் மத்ரூரமோகக்ரமா சோஹம் கஸ்ய வசே க ஏவ ந ச மே கிம் கஸ்ய வா கத்யதே. நான் ஒன்னும் சாதாரண மனுஷன் இல்ல, ஒரு எனக்கு இருக்கக்கூடிய பெருமைகள்லாம் நான் சொல்றேன் கேட்டுக்கோமா என்று மகாமோகன் தன்னுடைய மனைவிண்ட சொல்றான். வர்க்கஹா ஸ்வர்க்க சதாம் மயா நியமிதாக, சொர்க்கத்துல இருக்கிற வர்க்கம் தேவதைகள்லாம் இருந்துட்டு இருக்க சொர்க்கவாசிகள் மொத்த பேரையும் நான் தான் நியமித்து வரேன். யார் மகாமோகனுடைய நியமனத்துல இருக்காளான்னா அவளுக்கு ஏதோ விவேகம் வந்துதானே சொர்க்கத்துக்கு போயிருக்கா என்று நாம நினைச்சிட்டு இருக்கோம். அது இல்ல, சொர்க்கத்துக்கு வேணா அவ போயிருக்காளே தவிர அங்கேயும் அவளுக்கு மோகம் உடல. நாளைக்கு நாம எல்லாரும் தீபாவளி பண்டிகை கொண்டாட போறோம். நாளன்னைக்கு இந்த தீபாவளி கொண்டா பண்டிகை கொண்டாடுறதுக்கு என்ன காரணம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். இது நரக சதுர்தசின்னு பேரு, நரகாசுர வதம் பண்ண நாளாக இருந்திருக்கு. அந்த நாள்ல பூமி பிராட்டியினுடைய பிரார்த்தனையின் பேர்ல எல்லாரும் இந்த தீபாவளி பண்டிகையை நாம கொண்டோம் கொண்டாடுறோம்ன்றது சித்தம். அந்த இந்திரனுடைய தாயா இருந்திருக்கிற தேவ மாதாவாக இருந்திருக்கிற அதித்திக்கு பெருமாள் நரகாசுரத்திலேருந்து வாங்கி அவரிடத்துல இருந்து மீட்ட குண்டலங்களை எல்லாம் கொண்டு போய் கொடுக்கிறேன். நரகாசுர வதம் பண்ணிட்டு தேவலோகத்துக்கு போயிட்டு தேவ மாதாவுண்ட எல்லாத்தையும் கொண்டு அவளுடைய போஷணங்கள்லாம் இவன் எடுத்தும் போயிடுறான், ஏற்கனவே அபகரிச்சும் போயிடுறான். அத்தெல்லாம் திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டேன். அந்த திருப்பி கொண்டு வந்த பிற்பாடு அந்த தேவ சபையில கிருஷ்ணனும் சத்யபாமாவும் உட்காந்துக்கிறான். அந்த கிருஷ்ணனும் இது கொண்டு ஆர்திராபராதி இந்திரன் இப்பதான் இத்தனை நாள் வரைக்கும் இவனுக்கு தொந்தரவு பண்ணியிருந்தவன், இவன் அம்மாவுக்கு ஹிம்ச பண்ணவன், அப்படிப்பட்ட இவனால அவன் நரகாசுரனை ஒண்ணுமே பண்ண முடியாத இருந்துட்டு இருக்கிறவன், அப்பேற்பட்ட நரகாசுரனை வதம் பண்ணிட்டு வரைய கிருஷ்ணன் அப்படி வரகு வதம் பண்ணிட்டு வந்த கிருஷ்ணன் அவன் போய் தேவசபையில உட்காந்துக்கிறான்னு அது இவனுக்கு பொறுக்கல, இந்திரனுக்கு பொறுக்கல. பொறுக்காத்தோடு மாத்திரமல்ல, சரி வேற வழி இல்ல, இந்த ஒரு க்ஷணம் எப்படியோ போயிட்டு போட்டோம்னு கொஞ்சம் பொறுத்துருந்தோம். அப்போ சத்யபாமு கேக்குற, இந்திராணியினுடைய தலையில சூடின் இருக்கிற பாரிஜாத புஷ்பம் எனக்கும் கொஞ்சம் கொடுக்குறியா, ஒரு முழம் பூ கொடுக்குறியான்றதுக்கோசரம் கேக்குறாவு. கேட்டா இது தேவர்கள் மாத்திரமே, அதாவது தேவலோகத்தில் இருக்கிற பெண்கள் மாத்திரமே சூடிக்க கூடியதான புஷ்பம் இது, நீ மனுஷ லோகத்திலேருந்து வந்திருக்க, நீ சாதாரண மனுஷிதான், நீ எல்லாம் போய் இத்த சூடிக்கலாமா? அப்புறம் பாக்குறேன் பெருமாளுக்கு கோபம் வருது, அந்த மரத்தையே பிடிங்க வந்து சத்யபாமாவாத்துல நட்டுறேன். இதுதான் நடக்கிறது அந்த இடத்துல. அப்போ இப்படி நடக்கிறதுக்கு காரணம் என்ன? ஒன்னு, அந்த இந்திராணியோ அல்லது இந்திரனோ கிருஷ்ணன் பண்ண உபகாரத்தை சம்பூர்ணமா நினைக்கிறவாளா கணக்கு இருந்தாள்னாக்க அதுக்கு என்ன பிரமாதம்? இதுதானே கேக்குற, இந்த ஒரு முழம் பூன்னு கொடுத்துட்டு போயிருந்தாள்னாக்க ஒண்ணுமே ஆயிருக்காது. அவனும் இன்னும் சத்தனா இங்கேவா உட்காந்துக்கு போறேன், கிருஷ்ணன் இன்னும் சத்தனாய் கழிச்சு இந்த சபையை விட்டு போயிட போறேன், அவருக்கு என்ன உபச்சாரம் பண்ணமோ அதை பண்ணிட்டா போறதுன்னு பண்ணினான்னாக்க ரெண்டு பேருக்குமே சரியா போயிடும். ஆனா தன்னுடைய ஸ்தானத்துல இருக்கிற ஒரு மோகம் இருக்கு பாருங்கோ, அந்த மோகம் இவன் யார் எதிர வந்திருக்கா, அவ நமக்கு உபகாரம் பண்றவாளா இல்ல கெடுதி விளைவிப்பவாளான்றத கூட புரிஞ்சிக்காமல் அவளிடத்திலையும் கூட தவறாக நடக்கும்படியாக பண்றது. அதனாலதான் இந்த இடத்துல சொல்ற, வர்க்கஹா ஸ்வர்க்கசதாம் மயா நியமிதா, சொர்க்கலோகத்துல இருக்கிற வர்க்கம் முழுமே என்னால நியமிக்கப்பட்டது. புனீபதா கிம் புனகா, இந்த பூமியில இருந்துருக்கிற ராஜாக்கள்லாம் அவள்லாம் செகண்டரி, அவளுக்கெல்லாம் மோகம் இருந்துருக்கு. யாரானா எந்த ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகுது, எந்த ராஜாவாவது, 80 வயசாகட்டும் 90 வயசாகட்டும், வேற ஒருத்தன் சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டதுனால வேணா அவ எலெக்ஷன்ல நிக்காத இருப்பாளே தவிர, அந்த அவளுக்கு ஜெயம் வருதுன்றது சித்தமா இருந்ததுனாக்கா 90 வயசு கழுவா கூட நான் எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு நான் மறுபடியும் பிரைம் மினிஸ்டர் ஆறேன், மறுபடியும் பிரசிடென்ட் ஆறேன் அப்படின்னு சொல்லி சொல்ற. இதெல்லாம் இது அமெரிக்கால இதுக்குதான் இந்த வழி இல்லாத 2 டேர்ம் தான் ஒருத்தன் வரலான்னு சொல்லியிருக்கான் போல இருக்கு. அவள்லாம் வேற பிரகாரத்தினால அதை பார்ப்பா, இது மாத்திரம் அதோட விட்டுட மாட்டா. இந்த ஏன்னா அவளுக்கு இருக்கிற மோகம், அந்த பதவி மோகம், இது பதவி மோகம்ன்றது எப்பவும் இருந்துட்டு இருக்கு. பொன்னானப்பட்டது இந்திரனுக்கே பதவி மோகம் இருக்குச்சு, இந்த பூமியில இருக்கிற ராஜாவை பத்தி கேட்கணுமான்னு அர்த்தம். சரி, இவா ரெண்டு பேர் போன போட்டோம், மும்மூர்த்தின்னு ரொம்ப விசேஷமா சொல்றமே, அவள்ட மட்டாவா மோகம் இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கோ அப்படின்னு. பத்மாம்போ நிதி பர்வதேஷு நிஹிதாஹ திஸ்ரோ மயா மூர்த்தயா, மயா மூர்த்தயா, மயா என்னாலே மூர்த்தயா, மூன்று மூர்த்திகள், பிரம்மா விஷ்ணு சிவன் என்கிற மூன்று மூர்த்திகள், இவ மூணு பேரும் என்னாலதான் இந்தந்த இடத்துல அவள்லாம் இருந்துருக்க. எங்க இடத்துல என்ன? பத்மம், பிரம்மா தாமர புஷ்பத்துல உட்காந்துருக்க, அம்போதி பெருமாள் க்ஷீராரணவத்துல இருந்துருக்க, அம்போநிதி பர்வத்தேஷு சிவபெருமான் கைலாசத்துல இருந்துருக்க. இவ மூணு பேரும் இந்த மூணு இடத்துலயும் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? முதல் காரணம் என்ன கேட்டோம்னா, பிரம்மா தாமரப்பூல உட்காந்துக்கிறதுக்கு காரணம், தாமரப்பூல தான் சரஸ்வதியினுடைய அவதாரம். ஆகையால சரஸ்வதியினுடைய கிரகம் மாதிரி அது, பிரம்மாவுக்கு அது மாமனாரா மாதிரி அது. ஆகையால மாமனாராத்துல உட்காந்துருக்க, மாமனாராத்துல உட்காந்து, இது ஒரு ஒரு விஷயம். பெருமாள் க்ஷீர சமுத்திரத்துல இருக்க, அந்த க்ஷீர சமுத்திரத்துல இருந்துட்டு இருக்கச்சே அவர் என்னத்துக்கு க்ஷீர சமுத்திரத்துல இருக்கணும்? இந்த க்ஷீர சமுத்திரம்ன்றது பிராட்டி பிறந்த இடம், பிராட்டி பிறந்த இடமா இருக்கிறபடினால அவருடைய மாமனாராத்துல அவர் இருந்துட்டு இருக்கு. ரெண்டு, மூணாவது விஷயம், சிவபெருமான் சிமயமலையில இருந்துருக்க, பர்வதத்துல இருந்துருக்க. இவர் எதுக்கு பர்வதத்துல இருக்காருன்னா, பர்வதராஜனுடைய குழந்தைதான் பெண் தான் பார்வதி, அவன் மாமனாரத்துல அவர் இருக்கு. இப்ப மூணு பேரும் மூணு பேருடைய மாமனாரத்துல இருந்துருக்க. மாமனாரத்துல இருக்கிறதுன்றது நல்லதா கெட்டதா? இது புருஷால் பதில் சொல்லணுமா ஸ்திரீக்கள் பதில் சொல்லணுமா இந்த கேள்விக்குன்றதுதான் தெரியல. ஒரு புருஷாலா பதில் சொல்றதா இருந்தானுக்கா, மாமனாரத்துல என்ன ஃபங்க்ஷனோ ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே அடுத்த வேளை கிளம்பிடணும், அப்படி இருந்தாதான் மாப்பிள்ளைக்கு மதிப்புன்னு புருஷாலா சொல்லுவா. ஸ்திரீக்களா இருந்தாள்னாக்கா என்ன பண்ணுவா கேட்டா, அங்க இருந்தா என்ன இங்க இருந்தா என்ன, ரெண்டு இடத்துலயும் தானே வெட்டியா இருக்க போறங்கோ, இங்கதான் உட்காந்துட்டு போங்களேன் ரெண்டு நாளைக்குன்னு அவ சொன்னான். வேற வழி இல்லாத அந்த பெண்களுடைய வார்த்தையை கேட்டு இருக்கிறதா இருக்கு. இப்போ அந்த பெண்களுடைய வார்த்தையை ஏன் கேட்கிறாய்வா அப்படின்னா, அவளிடத்துல இருக்கிற மோகத்தினாலதான். தீபாவளி, தல தீபாவளி வருது, கல்யாணம் ஆயிருக்கு, மாப்பிள்ள வரணும் அப்படின்னா, மாப்பிள்ள கிடைக்கிற முதல் நாள் காலத்தில் முதல் நாளைக்கு முதல் நாளே தல தீபாவளிக்கு வந்துட்டாள்னாக்கா மாமனாரத்துல கௌரவம் இருக்கோ இருக்காதோ, ஆகையால எப்ப வரப்புறா எப்ப வரப்புறான்னு வாசல்லையே பாத்துட்டு இருக்கணும், அப்பப்ப பாத்துட்டு இருக்கணும். அப்படி அந்த மாதிரி முதல் நாள் தீபாவளி இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு வந்தாள்னாக்கா அப்ப மாப்பிள்ளைக்கு கௌரவம். இப்படி நினைச்சுக்கிற சில மாப்பிள்ள சொல்லிருக்க. இந்த பெண்கள்லாம் சொல்லிட்டேன், இது ராத்திரி வந்துட்டு காத்தாலே போறதுக்கு என்னத்துக்கு போறது, ரெண்டு நாள் மாமனாரத்துல அம்மாவாசல இருந்துட்டு வரலாம், நீங்களும் இங்க வந்துருங்கன்னு அவர் சொல்லிட்டாள்னாக்கா, அதுக்கு மேல வார்த்தை கேட்க முடியாத இவா வந்துடுறவளா இருந்திருக்காளாம். இப்போ இவ மூணு பேரும் மாமனாரத்துல இருந்துருக்கா. இந்த மூணு பேரும் மாமனாரத்துல இருக்கிறதுக்கு காரணம் அந்த மனைவிகளிடத்துல மோகம்தான். பிரம்மாவுக்கு சரஸ்வதியினிடத்துல இருக்கிற மோகம், பெருமாளுக்கு லக்ஷ்மியினிடத்துல இருக்கிற மோகம், சிவபெருமானுக்கு பார்வதியினிடத்துல இருக்கிற மோகம், இந்த மோகம்தான் இவாளுக்கு அந்த இடமாகவே மாமனாராகவே மாமனார் வீடு ஒரு இடமாகவே கல்பிக்கப்பட்டது. ஆகையால நான் தான் மோகன் சொல்ற வார்த்தை, மகாமோகன் சொல்ற வார்த்தை, நான் தான் இவா மூணு பேரையும் அந்த மூணு இடத்துலயும் இருக்கும்படியாக பண்ணிருக்கேன்னு சொன்னான். விஸ்வம் கர்த்தும் அகர்த்தும் அந்நதயிதம் மத்ரூரமோகத்ரமா. லோகத்தை சிருஷ்டி பண்ணோம்னாக்க லோகத்தை சிருஷ்டி பண்றவா இவா மூணு பேர் தானே, இவாளே என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்காள்னா அப்புறம் என்ன இருக்கு? அப்ப லோகம் மொத்தம் சிருஷ்டி பண்ணணும்னு சொன்னாக்க, சிருஷ்டி பண்றதுக்கோ கர்த்தும் அகர்த்தும் அந்த சிருஷ்டி சம்ஹாரம் பண்றதுக்கோ, விஸ்வம் கர்த்தும் அகர்த்தும் அந்நதயிதும் வேற மாதிரியாக பண்றதுக்கோ, மத்ரூஹு அமோக கிரமா என்னுடைய புருவ நெருப்பு இருந்துன்னா போறோம். அந்த மகாமோகன் இப்படி புருவத்தாலேயே சொன்னான்னாக்கா அது சிருஷ்டி ஏற்பட்டு போயிடும், இல்ல ஸ்திதி ஏற்படும், இல்ல சம்ஹாரம் ஏற்படும், இது இப்படி இருக்கணும்ன்றது வேற மாதிரி ஆயிடும், எல்லாத்துக்கும் என்னுடைய புருவ நெறிப்பே போறோம் என்று சொன்னான். அப்பேற்பட்ட மகாமோகனாகிய நான் யாருடைய வசத்துல இருக்கேன்? யாருடைய வசத்திலையும் இல்ல. ஒண்ணு சரி, கயே வனஜமே, நான் யாருக்கும் வசம் இல்ல, எனக்கு மோகத்துக்கு வசமாகாதவா யார் இருக்கா அப்படின்னா யாருமே இல்ல. கிங்கஸ்ய வா கத்யதே, ஆகையால இதுக்கு மேல என்ன சொல்ல வேண்டி இருக்கு ஒன்னும் சொல்ல வேண்டாம். என்னுடைய பிரபாவம் பெருமை இவ்வளவு பெருசா இருந்துட்டு இருக்கு என்று அந்த துர்மத்தியின் இடத்துல சொல்றான் மகாமோகன். ஆனா தம் மனசுக்குள்ள சொல்லிக்கிறான், கிந்தாவது அத்திய கேனாபி ஹேத்துனா பிரதீபியமானே விவேகே பிரதிவிதாத்தவியம் அஸ்து நன்மகம் மகாமோகா அப்படின்னு. சரி, இப்ப ஆனா இதுக்கு விபரீதமா இருந்துருக்கு. என்னுடைய மோகனுடைய பிரபாவம் இருக்க இருட்டு குறைஞ்சுட்டே வரும், விவேகனுடைய தேஜஸ் வளர்ந்துட்டே வரும். மோகன்றது இருட்டு, விவேகன்றது தேஜஸ், தேஜஸ் வளர்ந்து வந்ததுன்னா இருட்டு குறைஞ்சுதானே போயிடும். இப்ப என்ன பண்றது, பிரதீபியமானே விவேகே பிரதிவிதாத்தவியம், விவேகன் பிரதீபியமானமாக இருந்துருக்கான், இன்னும் வளர்ந்துட்ட தேஜஸ், விவேகனுடைய தேஜஸ் வளர்ந்துட்டே இருக்கு. அப்படி இருக்கச்சே ஏதோ ஒரு காரணத்தினால இருக்கு. இதுக்கு பிரதிவிதாத்தவியம், இதுக்கு எதிரா எதனா பண்ணி ஆகணும், விவேகனுடைய தேஜஸை வளரவிடாத பண்ணணும். அஸ்து நன்மகம் மகாமோகம். நான் என்ன சாதாரண மனுஷனா, நான் மகாமோகன் இல்லையா என்று சொல்லிட்டு பிரகாசம் அதை வந்து மனசுக்குள்ள நினைச்சிட்டு வெளியில சொல்றான். பிரியே எத்யபி சர்வத்திர மயா பிரவர்த்தித்தாக சமயபேதாக கைச்சித் ஔபநிஷதாபசதைஹி அஹஸ்கர கிரணா இவ கணைஹி கிஞ்சித் அந்தர்தாபிதாக. எல்லாருக்கும் மோகம் வரணும்ன்றதுக்காக நான் எத்தனையோ சாஸ்திரங்கள்லாம் பிரவர்த்தனம் பண்ண. எப்படிப்பட்ட சாஸ்திரம்? சரீரமே ஆத்மான்னு சொல்றது இல்லையா, விபரீதமா நினைச்சுக்கிறது. அந்த மாதிரி அந்த பரபிரம்ம விஷயத்திலையும் விபரீதமா நினைச்சுக்கிறேன். இப்படிப்பட்ட சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கேன். வேத பாஹ்யம், வேதத்தை பிரமாணமாக ஒத்துக்காததாக இருந்திருக்கிற சாஸ்திரங்கள்லாம் நான் சிருஷ்டி பண்ணிருக்கேன். சரி, வேதத்தை ஒத்துண்டோ அந்த விபரீதார்த்தம் சொல்றது. நாம எல்லாம் பாக்குறது பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம்னு சொல்றது, பிரம்மம் ஒக்கட்டியே சத்தியம்னு சொன்னாக்க மீதி நீ பாக்குறது, நான் பேசுறது, நாம உபன்யாசம் பண்றது, நீங்க கேட்கறது எல்லாமேவா பொய்யே. இப்படி ஒரு சாஸ்திரம் சொல்றது, இப்படி எல்லாம் சாஸ்திரம் பண்றதுனால மகாமோகனுடைய காரியம் இதெல்லாம். இப்படிப்பட்ட ஒரு சாஸ்திரம், நம்ம சாஸ்திரம் ஒண்ணுதான், எல்லாமே சத்தியம்னு சொல்ற வார்த்தை. சத்யைகாலம்பி பாஷ்யம் எதிபதி கதிதம் என்று சுவாமி தேசிகன் சொல்ற சத்தியம் ஒன்னையே எடுத்துட்டு அவர் பாஷ்யம் பண்ணேறான். சமஸ்தமும் சத்தியமாக இருந்துருக்குன்னு சொல்லிட்டு அவருடைய பாஷ்யமும் சத்தியமாக இருந்துருக்கு, அதுல எதுவுமே பொய்யே இல்லாததுன்னு அர்த்தம் அது. இப்போ அப்பேற்பட்ட இந்த சமயங்கள்லாம் இப்போ ஏற்கனவே பாஷிகாரருடைய அவதாரத்தினாலையும் அவருடைய சிஷ்யராக இருந்திருக்கிற சுவாமி இரண்டாவது அங்கத்துல நடந்தது இல்லையோ, பிரதிஷ்டாபித வேதாந்தா பிரதிஷ்டித்த பகிர்மதான்னு சொல்லி எல்லாரும் புறமுதுகிட்டு போகும்படியாக பண்ணியாச்சு. அத்தை இந்த இடத்துல ஸ்மரிக்கிறான், நினைக்கிறான். எத்யபி சர்வத்திரமயா பிரவர்த்திதாக சமயபேதாக கைச்சித் ஔபநிஷத அபசதைஹி, அபசதம்னு சொல்லி அந்த உபனிஷத்தையே வெய்யிருது. உபனிஷத்தாகிற ஒரு அபசதத்தினால பிடிக்காததுனால என்ன ஆயிடுச்சுன்னா அகஸ்கர கனைஹி, சூரியன் இருந்துட்டே இருக்குச்சே கொஞ்சம் மேகம் வந்ததுன்னாக்கா சூரியனை மறைக்கும். எவ்வளவு நாய் மறைக்க முடியும் மேகத்தால? கொஞ்ச நாள் ஆச்சுனாக்கா மேகம் அனண்ட போயிடும், சூரியன் பிரகாசிச்சிடும். அதே மாதிரிதான் இப்போ இந்த அபசித்தாந்தங்கள் மகாமோகனாலே பிரவர்த்திக்கப்பட்டதாக இருந்திருக்கிற அபசித்தாந்தங்கள்லாம் ஏதோ கொஞ்ச காலம் இந்த சூரியனை மேகத்தை மறைக்கிற மாதிரி விவேகனால இப்ப மறைக்கப்பட்டிருக்கு. கிஞ்சித்து அந்தர்தாபிதாக, கிஞ்சித்து அந்தர்தாபிதாக, கொஞ்ச போரும் உள்ள இருக்காது, வெளியில வராத இருந்துருக்கு. எத்யபிச்ச காமாதயா சிகீர்ஷித வைகல்ய ஜனித வைலக்ஷ்ய வசாத்து அனாலக்ஷியாக கூடம் ஆசத்து. அதே மாதிரி அந்த காமக்ரோதாதிகள், அவ காமக்ரோதம் இவா ரெண்டு பேரும் ஏற்கனவே அனுப்பிச்சு வச்சிருந்தான மகாமோகனாலே, அவ ரெண்டு பேரும் கூட அவ எந்தோ செய்யணும்னு ஒரு காரியம் போனா அதுல சஃபலமாகல. அதாவது விவேகனுடைய வசத்துல இருந்துருக்கிற புருஷனுக்கு சமாதி வராத கெடுக்கணும்னு அவ நினைச்சா அதுல அவளால அவ முயற்சியில சஃபலமாக முடியல. அதனால வெட்கப்பட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ண முடியாத ஒருத்த வந்தா மீதி பேர் பாப்பாளேன்னு சொல்லிட்டு ஆகையில மீதி பேர் கண்ணில் படாத இருந்திருக்கான. காமாதய சிகீரிஷித வைகல்ய ஜனித வைலட்ச வசாத்து அனாலட்சியாக கூடம் ஆசத்தை, இப்படி யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சண்டு இருந்திருக்கா. தத்தாபி அப்படி இருந்தா கூட பேதம் அபேதஞ்ச வஸ்தூனாம் பூர்வபட்ச சித்தாந்தௌச்ச சர்வத்த விபரியஸ்ய விஸ்வம் வியாமோகயாமி. அவன் இல்லாட்டா என்ன, விஸ்வத்தை நாம் லோகம் மொத்தத்தையும் என்னால மோகிப்பிக்க முடியும். பேதம் அபேதம் தத் விபரியஸ்யன்னா பேதம் சொல்ல வேண்டிய இடத்துல அபேதம்னு சொல்றது, அபேதம் சொல்ல வேண்டிய இடத்துல பேதம்னு சொல்றது. இப்படி விபரீதமா சொல்லி அவளால பலத்தை அடைய முடியாத பண்ணிட்டுமானாக்கா அப்ப அது மோகம் தானே, அப்ப அது என்னால கட்டாயம் பண்ண முடியும். அதுவா புனகா அகம் அகங்காராதி சம்மதம் அச்சரம் அப்பிரமாண பிரதானம் அலௌகிகார்த்த கல்பனா துர்வியசன ஹீனசிய அர்த்தகாம மாத்திர புருஷார்த்த ஹிருத்யம் அவிதத்தம் சித்தாந்தம் கம்பீர யுக்திபிஹி உத்தம்பயன்னு விருதோத்சாகமேவ ஜடமத்தின் விவேகம் விதிப்சாமி அப்படின்னு சொல்லி சொன்னார். அதோட நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, தேகாத்ம புத்தி அதுதானே அகங்காரம் சொல்றது, அந்த தேகமே ஆத்மான்ற ஒரு புத்தி, அந்த அகங்காரத்துக்கு அதுக்கு மேல இருந்துட்டு இருக்கிறது மமக்கா, அதாவது நான் எனது என்கிற எண்ணம். இது ரெண்டுத்துக்கும் வந்து ரெண்டும் ஒத்து போற மாதிரி இருக்குமா, அகங்காராதி சம்மதம் அச்சரம பிரமாண பிரதானம் அப்படின்னா. இப்ப முதல் பிரமாணமாக இருந்திருக்கிற பிரத்யக்ஷம், அந்த பிரத்யக்ஷத்தையே முக்கியமாக இருந்திருக்கிற பெருமாள் நாலுகையோட இருந்திருக்கார், சீவைக்குண்டத்துல இருந்துள்ள இருக்கார், நாம எல்லாம் சீவைக்குண்டத்துக்கு போறோம், நாமோ யாரெல்லாம் பரணியாசம் பண்ணிட்டு வாழா இருக்காளோ அவெல்லாம் சீவைக்குண்டத்துக்கு போறோம்னு சொன்னாங்க. சீவைக்குண்டம் எங்க இருக்கு, யார் போய் பார்த்துட்டு வந்தா, எவ்வளவு தூரத்துல இருக்கு, எதனா தெரியுமா யாருக்கும், ஒன்னும் தெரியாது. இல்ல இல்ல வேதத்துல சொல்லு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எது நேர பாக்குறமோ எது பிரத்யக்ஷமா பாக்குறமோ அது ஒண்ணுதான் பிரமாணம். அச்சரம பிரமாண பிரதானம், பிரத்யக்ஷம் ஒன்னையே பிரமாணமாக வச்சுருக்கிறதாக இருந்திருக்கு. இப்ப இந்த பிரத்யக்ஷத்தினால பார்க்க முடியாதது இருக்க, அலௌகிகார்த்த கல்பனா துர்வியதனம் ஹீனம். இப்ப என்னுடைய மதம் என்ன விஷயம்னா, இந்த பிரத்யக்ஷத்தினால பார்க்க முடியாத விஷயத்த ஏதோ வேதம்லாம் கல்பனை பண்றது, அந்த மாதிரி கல்பனை எல்லாம் எதுவுமே இல்லாததாக இருந்துருக்கு, அது ஒண்ணு. அதுக்கப்புறமா அவிதம் சித்தாந்தம் அர்த்தகாமம், அர்த்தகாமம் எனக்கு வேண்டிய புருஷார்த்தம் என்னன்னா ரெண்டேதான், அர்த்தமும் காமம் தான் புருஷார்த்தம் தான். இந்த புருஷார்த்தத்தை உடைத்தானதாக இருந்துருக்கு. அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா அவிதம் எந்த இடத்துல பார்த்தாலும் இது வந்து ஒரு கம்பீரமாக இருந்துருக்கே தவிர இதுல வந்து தோஷமே சொல்ல முடியாததாக இருந்துருக்கு. அப்படிப்பட்டதான யுக்திகளோட கூடிய சார்வாக்க மத்தியம் இருக்க, அந்த சார்வாக்க மதத்தை கொண்டு அந்த கம்பீரமான யுக்தியை கொண்டு சார்வாக்க மதத்தை வளர்த்து நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னா, இப்ப என்னமோ விவேக நமக்கலமா சொல்லிட்டு இருக்கானே அவனை ஒரே சமயத்துல வீழ்த்திருவேன் நானே என்று மகாமோகன் சொல்றான். இதுக்கு மேல எப்படி பண்ண போறான்றதெல்லாம் மகாமோகனுடைய இதை அடுத்த வாரத்துல நாம பார்க்கலாம். கவிதாக்கி மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹம்.